ஓரமணி நாமம் ஓராம ஓராமணி நாமம் ஓராமணி நாமம் ஓராமணி நாமம் எந்த ருச்சீரா ராமநாமம் ஸ்ரீராமநாமம் ஏமி ருச்சிரா ஓ ராமணி நாமம் எந்த ருச்சீரா ஸ்ரீரமம் நீராமம் ரமணா பம்பு